கண்ணியத்தில் உன்னை புரிந்து கொண்டேன் ஒரு புன்னகையில் நான் உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில் உன்னை புரிந்து கொண்டேன் ஒரு புன்னகையில் இன்னொரு பிறவி என்று உன்னிடம் உறவு கொண்டு வந்தேனே நன்றி சொல்வேனே இன்னொரு பிறவி என்று உன்னிடம் உறவு கொண்டு வந்தேனே நன்றி சொல்வேனே நான் உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில் உன்னை புரிந்து கொண்டேன் ஒரு புன்னகையே எழில் கூலுங்க கூலுங்க கொஞ்சி ராசி கேட்டுமா மலர மலர கண்டு குளிரட்டுமா எழில் குழுங்க குழுங்க கொஞ்சி ராசி கேட்டுமா கண் மலர மலர கண்டு குளிரட்டுமா இன்று விடிய விடிய கதை அழக்கட்டுமா விடிய விடிய கதை அழக்கட்டுமா சுகம் முடிய முடிய அதை தொடரட்டுமா சுகம் முடிய முடிய அதை தொடரட்டுமா தொடரட்டுமா நான் உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில் உன்னை புரிந்து கொண்டேன் ஒரு புன்னகையில் தங்க கூடத்தை எடுத்து பால் பருகட்டுமா தந்த சிலையில் மயங்கி மரம் உருகட்டுமா புத்தம் புதிய முறையில் உன்னை நெருங்கட்டுமா புதிய முறையில் உன்னை நெருங்கட்டுமா நித்தம் நினைவில் இருக்க அள்ளி வழங்கட்டுமா நித்தம் நினைவில் இருக்க அள்ளி வழங்கட்டுமா வழங்கட்டுமா உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில் உன்னை புரிந்து கொண்டேன் ஒரு புன்னகையில் மெத்தை உனக்கும் எனக்கும் என்று விரித்திருக்க அந்த இனிய நினைவில் நாம் விழித்திருக்க தொட்டு பழக பழக உடல் துவண்டிருக்க உள்ளம் துணிந்து வந்தேன் உன்னை துடிக்க வைக்க உள்ளம் துணிந்து வந்தேன் உன்னை துடிக்க வைக்க துடிக்க வைக்க நான் உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில் உன்னை புரிந்து கொண்டேன் ஒரு புன்னகையில்